ప్రయతనేషు పరం నిదానం సోపి స్వతంత్రచరిత తదధీన వృత్తి కవాకథాతరేషమితం పచేషు. శ్లోకం 299. నిత్యం యయేవ జగతో మణిపాదరక్షే సత్తాస్థితి ప్రయతనేషు పరం నిదానం సోపి స్వతంత్రచరిత తదధీన వృత్తి కవాకథాతరేషు మితం పచేషు. లోకத்திலே மக்கள் பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். எத்தனையோ பாவங்கள், புண்ணியங்கள், இவைகளுக்கெல்லாம் இது ஜென்மாந்திரத்தில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் தெய்வம் பலனை கொடுக்கிறது. அது வேறு தேவர்களோ அதுவே விஷ்ணுவே ஆகட்டும், வினைப்பயனை கொடுக்க வரும்பொழுது அப்போ பாதுகை என்ன செயல் புரிகிறது என்பதை இதிலே வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். நித்யம் யயேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம். எம்பெருமான் ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், பரம் நிதானம், உயர்ந்த தனக்கு மேல இல்லாத ஜெகத்காரணமாக விளங்கக்கூடிய பொருள் அவன். சரிதான், இன்னைக்கு ஜெகத்காரணமா இருக்கான், நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமோ? இல்ல. நித்யம் ஜயேவ ஜகதா, ஜகத்துக்கு காரணமாக நித்தியம் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரெண்டு அவஸ்தை இந்த சிருஷ்டியில, அதாவது எம்பெருமானுடைய நிலையில இருக்கிற காலத்துல சூட்சும சிதஜித் சரீரகம் பிரம்ம என்பது காரணம், ஸ்தூல சிதஜித் சரீரகம் பிரம்ம என்பது காரியம் என்று சித்தாந்தத்திலே சொல்லுகிறார்கள். அதாவது என்ன, பகவானுக்கு சேதனாச்சேதனங்கள் அனைத்தும் சரீரங்களாக இருக்கின்றன. தெரிஞ்சா பிரளய காலத்துல இவைகளெல்லாம் எம்பெருமானோடு ஒன்றி விடுகின்றன. அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கான், சூட்ச சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடையவனாக இருக்கிறான் அவன். அவனே கொஞ்சம் காலங்களுக்கு சிருஷ்டிக்கணும்னு தொடங்குற பொழுது சிருஷ்டி காலத்துல இந்த உலகமானது நன்கு நமக்கு தெரிகிறது. அப்போ அப்போ ஸ்தூலமாக தெரிகிறது, எல்லா பொருள்களும் நன்கா தெரிகின்றன. அப்போ ஜெகத் எப்படி இருக்கு, ஸ்தூல சேதனாச்சேதன விசிஷ்டமாக இருக்கு. அப்படி ஸ்தூல சேதனாச்சேதன விசிஷ்டமான உலகை எம்பெருமான் சரீரமாக கொண்டிருக்கிறான். ஆகினால இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ஜெகநாதனே ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவன். அவனுக்கு மேல இன்னொரு காரண பொருள் உண்டோ என்று கேட்டா, வேறு யாரும் கிடையாது. சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம், அவன்தான் பரம் நிதானம். அவனுக்கு மேல ஒரு காரணப்பொருள் கிடையாது. அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னு கேட்டா, சத்தாஸ்திதி பிரயதனேஷு, இந்த ஜீவராசிகளுடைய சத்தாஸ்திதி பிரயத்தனங்கள் இருக்கின்றவே, என்ன சத்தான்னா சிருஷ்டி இருந்து வாழ்வது, ஸ்திதி அப்படின்னா உலகத்தில ஜீவிப்பது, சத்தாங்கிறது அது இருக்கிற சிருஷ்டி, அப்புறம் ஜீவிப்பது, அதுக்கப்புறம் பலவிதமான செயல்களே அவைகள் ஈடுபடுவது, பிரயத்தனங்கள். ஆக ஜீவராசிகளுடைய சிருஷ்டி, அதனுடைய வாழ்வு, அதனுடைய செயல்கள் எல்லாமே ஆறு அதீனமானது, எம்பெருமானுக்கு அதீனமானது. ஆகையினால இப்ப ஏற்பட்ட சிருஷ்டி ஸ்திதி பிரயத்தனங்கள் இவைகளோடு கூடின ஜீவராசிகளை கொண்ட இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகன் இவன் ரங்கநாதன் உயர்ந்த காரணமாக இருக்கிறான் என்றார். அப்படின்னா என்ன சம்பாச்சு, செல்வம் எம்பெருமானுக்கு அதீனமானது, எல்லாம் பராதீனமானது. பராதீனம்னா பரம்னா எம்பெருமான் உயர்ந்தவன், அவனுக்கு அதீனமானது என்றார். அப்படி இருக்கிற காலத்துல அப்படி இருந்தாலும் கூட சோதி, அப்படி சுதந்திரமாக எல்லோருடைய சத்தாஸ்திதி பிரயத்தனங்களை எல்லாம், எல்லாருடைய செயல்பாடுகள் எல்லாம் பிரேரித்து நடத்தி கொடுக்கிறவனாக இருந்த போதிலும் கூட சுதந்திரச்சரிதா, எப்பேற்பட்டது சுதந்திரச்சரிதா, தன் இஷ்டப்படி எதையும் செய்ய வல்லவன். அப்படி இருந்தாலும் கூட இந்த ஜெகந்த ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா, சதீன விருத்தி, உனக்கு அதீனமான செயலுடையவனாக இருக்கான். அதாவது எம்பெருமான் தன் இஷ்டப்படி ஒருவரை தண்டிக்கவோ வாழ்விக்கவும் முடியாது. புரிஞ்சா? அப்பொழுது பாதுகாது என்ன பண்றான், இவன் தண்டிக்கின்ற காலத்துல உன்னை தண்டிக்க கூடாது என்கிறார். புரிஞ்சா? அவன் ஒருத்தனை வாழ்விக்கணும் என்று நினைக்கிற காலத்துல அவனை சுருக்க வாழ்விக்க வேண்டும், அவனுக்கு சுருக்க மோட்சத்தை கொடுங்கோ என்று சிவார் செய்கிறார். ஆகையினால பாதுகாதேவியினுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப எம்பெருமான் மக்களுக்கெல்லாம் நன்மைகள் எல்லாம் செய்து வருகிறான். அதனால சோபி சுதந்திர ஜரிதா சுதீன விருத்திஹீன் அப்படி இருக்கும்பொழுது காவாகதாதிதரேஷு மிதம்பஜேஷு ரங்கநாதனே எம்பெருமான் சொன்னபடி இருக்கின்ற காலத்துல என்ன மற்றவர்கள் எல்லாம் யாரு என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சா? மற்ற அற்பர்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்னு அதிகமாக இருக்காரு சொல்லக்கூட வேணுமா? ஆக பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு தீங்குகளை ஜீவனுக்கு செய்துவிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் பாதுகாதீனமானவர்கள். எம்பெருமானே ரங்கநாதனுக்கு அதீனமா இருக்கின்ற காலத்துல கீழ்பட்டவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவனுக்கு அதீனம் சொல்ல வேண்டிய தேவையில்லை பாருங்கள். அதனால யாருமே பாதுகையை சரணடைந்தவர்களுக்கு எந்தவித தீங்கியும் செய்ய முடியாது. அவர்களெல்லாம் எந்தவித தீங்கும் இல்லாமல் மோட்சம் கிடைக்க முடியாத பாதுகாதேவி பண்ணுகிறாள் என்று பாதுகாதேவியினுடைய நமக்கு அனுகூலமான செயலை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவிக்கின்றபடி நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் நியஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோ ஸ்வர்கௌகசாம் சுதனுதாவன தத்பராணாம் சத்யப்பதானி விபதாம் அபதம் பவந்தி. நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் நியஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோ ஸ்வர்கௌகசாம் சுதனுதாவன தத்வராணாம் சத்யப்பதானி இபதாம் அபதம் பவந்தி. ஸ்லோகம் 300. நிர்விஷ்ட நாகசயனேனா எம்பெருமான் என்ன பண்றான், ஆதிசேகன் மேல சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தூங்கவில்லை, அதற்கு யோக நிதிரை என்று பெயர். சிருஷ்டித்த உலகில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் எங்கெங்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று எங்கெங்கு அவர்களுக்கு தீங்கு உண்டாகிறது, அந்த தீங்கினை எப்படி மாய்ப்பது என்ற விஷயங்கள் எல்லாம் அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல எங்க படுத்திருக்கான், நாகசயனே நிர்விஷ்ட நாகசயனேனா நாகசயனம் அனந்தாழ்வானவருடைய படுக்க, அனந்தாழ்வானாகரே மெத்தையாகிற படுக்க, அது ஜம்முன்னு அழகா நன்றாக சுகமாக இருக்கக்கூடியது. அதுல சுகமாக படுத்திருந்தாலும் கூட எம்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா ஓடோடி வருவான். யானைக்கா ஓடி வரவில்லையா, அது மாதிரி ஓடி வருவான் அவன். நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம் நியஸ்தேபதே தொயி. எங்கேயாவது அசுரர்களாலே தேவர்களுக்கோ மக்களுக்கோ எங்கேயாவது தீங்கு நடக்கிறது என்று கேட்டால் உடனே எழுந்து சென்று விடுவான். அப்போ பெருமாள் வேலை என்ன பண்ணுவார், நாகசயனத்திலிருந்து எழுந்திருப்பார். எழுந்திருந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவார், பாதபீடத்தில் இருக்க முடியாத அந்த பாதுகை இருக்க அதுல திருவடியை வைப்பார். நெத்தேபதே திருவடிய பாதிகள் வைப்பார். தொயி பதாவனில் ஓகே தோகோ, எதுக்காக அவன் மேல திருவடியை வைக்கிறான், திருவடியை வைத்தால் உடனே நடக்க ஆரம்பித்து விடுவாங்க, எங்க போகணுமோ அங்க அழைச்சிட்டு போவாங்க. எதற்காக இதெல்லாம் அப்படின்னார், லோகஹே தோகோ லோகக்ஷேமத்துக்காகத்தான், மக்களுக்கெல்லாம் அதில் சுகமாக வாழ்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவதற்கும் அவர்களுடைய விநாயகாயக முத்துதான் என்று சிறியவர்களை சம்மதிப்பதற்குமாகத்தான் அவன் நாளகாலத்திலிருந்து எழுந்திருந்து சாதியை சாத்திக் கொண்டு வெளியே புறப்படுகிறான். அவன் வெளியே புறப்படுகிறான் தெரிஞ்சாரோ இல்லையோ, உடனே பெருமாள் புறப்பாடு என்ன பத்தாள் தாமதம் எல்லாம் ஒரே விட கூடி விடுவான். அதே மாதிரி தேவர்களும் ஓடி விடுவான். அதாவது பெருமாள் எழுதியிருக்கின்ற காலத்துல பாபுதாரெல்லாம் வேலைப்பாராயணம் பண்ணி கொண்டு பின்தொடர்வார்கள், அன்யாத்திரையாக செல்வார்கள். அந்த பாபுகளை பின்பற்றி மற்றொரு அன்யாத்திரையாக செய்வார்கள். எம்பெருமானோடு அன்யாத்திரையாக யார் செய்தார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் உலகத்தில் ஏற்படாது. ஆகையினால சௌகதாம் தகுந்ததாம் தராணாம் காவிரி காசுகின்ற பெருமாள் எதிர்கொள்கின்ற காலத்தில் பாண்டிகை போடையே அனுப்பிட்டு அதனால அங்கே இருக்கின்ற தேவர்களெல்லாம் உயர்ந்தெடுத்து ஓடி வந்து உனக்கு அணியாத்திரையாக சிந்து வந்து வருவார்கள் பின்னாடியே வரலாம். ஏன் இது வரா அப்படின்னு கேட்டவனா, அப்போது அவ்வப்பொழுது அசுராலையா கண்டை போட்டு இந்திராதி பட்டத்தெல்லாம் பிடிக்கிடுவார், ருத்ர பட்டத்தை பிடிக்கிடுவார், மது பட்டத்தை பிடிக்கிடுவார். இல்லையா அவன் தேடாக்க முடியாமல் தெரிஞ்சுவார். இப்படியா அவருடைய பதவியெல்லாம் அசுரவாரே பதிவு. ஆனால் பெருமாளோட போகின்ற நீ பெருமாள் அழைத்துக் கொண்டு போயிருந்த காலத்துல அணியாத்திரையாக வந்தால் அவர்களுக்கு அந்த கட்டங்களா எதுவுமே கிடையாது. தேவர்கள் பொருத்தி கொண்டு வந்தாலும் கூட பேச மாட்டார்கள், அஞ்சாவது உனக்கு அணியாத்திரையாக வருவார்கள். அதனால என்ன லாபம் அவர்களுக்கு எப்பதான் அவருடைய பதங்களுக்கு எல்லாம் என்ன ஆபத்து எல்லாம் இருக்கு. என்ன ஆபத்து நேரிடம் பதவி ஒரு அது மாத்திரமா ஊர்றோம் அப்படிதான் சொன்னவதாரத்தில் சொன்னார் வந்திருக்காரு பெருமாள். அந்த அவதாரத்தில் ஆகியாது கோபத்திரியரோடு பயணது எல்லையற்ற உலகம். அதுல ஒவ்வொன்றையும் எந்த சிறியோட யாரோட பயணினாலும் கூட என்ன தனித்து யாரை எடுத்து சென்றாலும் கூட அந்த இடங்களெல்லாம் பாதுகாத்து இருக்கக்கூடிய இருப்பார். அதிகாரம் எம்பெருமான் கெட்ட அவதாரத்துல சுரும்பார் நிற்பதற்கு தெரியும். அப்படி மாத்திரமா மக்கள் மாளிகையிலேயே மாதர்கள் எழுந்த பிடம்புக்கு கட்டது மக்கள் கிழித்து ராம்பு துகளை தீரியும் ராம்பு துகளை பிறரோடு இருந்து பட்டை கிழித்து விளையாடுகின்றனர். வடக்கே அம்புக்கு இருந்து மின்போல் குஞ்சுகளால் ஒரு தண்ணியை ஏற்றுவிட்டு என்று பெறுகிறார் அல்ல. ஆக இன்னைக்கு எல்லா இடத்திலே யாராவது கோபத்திலோடெல்லாம் எம்பெருமான் விளையாடு கம்மனாக இருந்த அவதாரம் கூட்டி விளையாடு இருந்த காலத்தில் பாதுகாத்து ரகசியமான எண்ணம் நீங்க இல்லாத இடமே கிடையாது. அப்படி எல்லாம் இருக்கு. அதனால சரி எல்லாவற்றையும் நீங்கள் சாதிக்கிறா இருக்கிறது. அது எல்லாம் அதிகமான அதனால எம்பெருமானுடைய ஏழைகளுக்கெல்லாம் நீ கூட இருந்து எல்லாவற்றையும் சாட்சியா இருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் கண்டிருப்பதால இறைவுக்கு இந்த விஷயங்களை அறிவிக்கக்கூடாது அல்லவா. அதனால எம்பெருமான் உங்களிடத்துல இன்னும் அதிகம் காட்டலாம். ரங்கன் கண்ணன் தானே, அதனால ரங்கநாதன் மற்றவர்களை விட உன்னிடத்தில் அதிக தீர்வு உடையவன் என்று பாதுகாவியின் பிரிவையில் இந்த சோகத்தை சுவாமி விளக்கியபடி பதினாறாயிரம் பெண்களையும் விடுதலை செய்து எல்லாரும் அப்ப அப்புறம் பாதையை போட்டு கம்ப போக பாதையை தம் சொந்தாயன இருப்பார்கள் வெளியே போகலாம். அதுக்கான நாம் மறுபடியும் ஆகணும். மறுபடியும் ஆகி கண்ணன் ஜெயித்து பாதையை பெற்று அதுக்கப்புறம் தான் இன்னொரு மாதிரி போற ஆகும். அவரது எடுத்து பண்ணான் தன்னை விட்டு போனா போறாங்கன்னு பாதுகாப்பை பணமாக வைத்து சொல்லக்கூடாது ஜெயித்து தங்களை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்து தான் என்ன செய்தார்கள். எந்த இந்த சுலோகத்துல சுவாமி ஜெயிக்கணும் நினைத்தார் இதே விஷயத்த இப்படிதான் செயல்படுத்துறாங்கிறத சாரதா பீடத்துல சுவாமி செய்கிறேன் காட்டுகிறார். விளையாடி கொண்டிருக்கிற காலத்துல தன்னை விட்டு முகுந்து அப்படின்னா எல்லாரும் பேட ஆரம்பிச்சான். பேட ஆரம்பிச்சு அதுல வந்து கேட்டா எத்தனையோ வந்து இருக்கு மனதுல கண்ணன் அடி நாடு கண்டா எவனோ வச்சு போற அடியா இருக்காங்க அதை கேட்டு நம்ம போய் என்ன பிரயோஜனம். அதனால இது அவன் அடியோ இது அவன் அடியோ சண்டையா வந்துருமே அதுல எப்படி அந்த நாள் தப்பி நான் போறது அப்படின்னு அவருக்கு அதுக்கு அந்த சண்டையை போறதுக்கு இன்னொரு வழி பண்ணான். அது பாதுகாப்பையும் வழி பண்ணான் என்ன அப்படின்னு கேட்டா பாதுகாப்பினுடைய அடிப்பகுதியில தஞ்சை ரேகை சக்கர ரேகை மகர ரேகை சன்னமடிகளுடைய எந்த ரேகை இருக்கோ அந்த ரேகை எல்லாம் பாதியினுடைய அடிப்படையில் இருக்கு. பாதியை போட்டு கண்ண நடக்கிறோம் இல்லையா, அப்போ அடிப்படையில் இருக்கிறதான சக்கரேகை சக்கர ரேகை எல்லாம் அந்த மணல பதிச்சு சரிங்களா. இப்படி பார்க்கிட்ட கொஞ்சம் கண்ணாடிமா சக்கரேகை சக்கர ரேகை எல்லாம் இது வந்துட்டு இருக்க அதாவது கண்ணாடிதான் கண்ணு இப்படித்தான் போகணும் இப்படியே போனா கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு ஒரு நிச்சயமான ஒரு அடையாளத்தை